நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது, கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏறும். கண்ணால என் கண்ணால் கைதாக்கிட நான் நினைச்சேன். கண்ணீரில ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே. மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும் போது, நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால கண்ணால உன்னால உன்னால கையா எரிஞ்சு போட்டா, சொல்லாத சொல்லாத உள்ளஞ்சு ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா. கண்ணால கண்ணால உன்னால உன்னால கையா எரிஞ்சு போட்டா, சொல்லாத சொல்லாத காதல்காகம் நீதானே, உன் வாழ்வின் கீதம் நான் தானே. காதலோடு வாழ்வேறு இந்த வாழ்வின் எல்லை போனால் மறந்ததில்லை என் இதயம். உன்னை நினைக்காம பொழுதும் கரையவில்லை உன் இதயம். கலங்குகிறேனே எப்பொழுதும் போதிலே. கண்கள் ரெண்டும் காதலோடு பேசும் போதிலே, இயற்கை அது வியந்திடும் உன் அழகில்